ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧತೀರ್ಥಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் சுப்பிரபாதம். இன்றைய சம்பிரதாயம் சம்சயம் சமாதானம் நிகழ்ச்சியிலே வேதத்தை பற்றிய சில சம்சயங்களுக்கு சமாதானம் சொல்ல இருக்கின்றோம். இதற்கு முன்பு நமது சம்பிரதாயம் முழுக்க முழுக்க வேதத்தை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லப்பட்டது. அதற்கு சிலர் சில சம்சயங்களை எழுப்பியுள்ளனர். அந்த சம்சயங்களை முதலில் சொல்லுகின்றேன். பிரமாணங்களிலே பிரத்யக்ஷ பிரமாணம், நம்ம புலன்களாலே நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடிய பிரமாணம்தான் பலமானது என்று எல்லாராலுமே அங்கீகரிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம நேர கண்ணால பார்க்கறோம், அதே மாதிரி ஒரு வஸ்து அது இனிக்கிறதா புளிக்கிறதான்றதையும் நாம ருச்சிச்சு பார்க்கறோம். அப்ப நம்மளுடைய ஒரு புலன்களால அறியக்கூடியதுதான் அதுதான் பிரமாணமாகுமே தவிர, வேதம் சொல்லியிருக்குன்றதுக்காக அதை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி. வேதமும் ஒருவரால் இயற்றப்பட்டதாக தானே இருக்க வேண்டும். இப்ப நாம காவியங்கள்லாம் பார்த்திருக்கோம், காளிதாசன் ரகுவம்சம் பண்ணன்ற, வால்மீகி மகர்ஷி ராமாயணம் பண்ணிருக்காருன்னு சொல்ற, அந்த மாதிரி பல சொற்றொடர்கள் இருக்கிறபடினால யாரோ ஒருவராலே இயற்றப்பட்டதாக தானே இருக்க வேண்டும். ஆகையால அதுக்கு எந்த காரணத்தை கொண்டு மேன்மை சொல்லப்படுகிறது என்றது அடுத்த சம்சயம். இப்ப நாம அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிற வேதம் எவ்வாறு நமக்கு வந்தது என்பதுல ஒரு சந்தேகம். அதுக்கப்புறமா வேதம் முழுவதுமே பிரமாணமா அல்லது வேதத்துல ஒரு சில பாகங்கள் மாத்திரம் பிரமாணமா, இப்படி இன்னும் வேதத்துல பலவிதமான சந்தேகங்கள்லாம் உள்ளன. இந்த சம்சயங்களுக்கு சமாதானம் வேணும் என்று சிலர் கேட்டுள்ளனர். அதற்கு வரிசை கிரமத்தில் நாம சமாதானம் சொல்லுவோம். நமது சம்பிரதாயம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது என்பதில் சந்தேகமே இல்லை. வேதசாஸ்திராத் பரநாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதமாகிற ஒரு சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமானது வேற எதுவுமே இல்லை. எந்த சாஸ்திரமும் எந்த வித்தியையும் வேதத்தை காட்டிலும் சிறந்ததாக கருதப்படுவது இல்லை. அதே மாதிரி கேசவனை காட்டிலும் உயர்ந்த தேவதை பரதேவதை வேற யாரும் கிடையாது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையால்தான் வேதம் என்கிற சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது நம்மளுடைய சம்பிரதாயம் என்பதில் சந்தேகமே கிடையாது. பிரத்யக்ஷ பிரமாணத்தை காட்டிலும் வேதத்துக்கு ஒரு சிறப்பு, அதை காட்டிலும் இன்னும் நம்பிக்கை தன்மை வேதத்துக்கு இருக்குன்னு சொல்றது எப்படி நாம ஒத்துக்க முடியும் என்பது அடுத்த கேள்வி. போன முறை நான் சொல்லும் பொழுதே நமது புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் வேதம் என்ன சொல்கிறதோ அது பிரமாணம் என்றுதான் சொன்னேன். நம்ம புலன்களால இந்திரியங்களால அறியக்கூடிய விஷயங்கள்ல பிரத்யக்ஷம் பிரமாணமாக இருக்கலாம். இப்ப வெள்ளம் இருக்கு, கல்கண்டு இருக்கு, வெள்ளம் கல்கண்டு எல்லாம் இனிக்கும் என்றால் வாயில போட்டு பாக்கிறோம், பார்த்தோம்னா இனிக்கிறது. நெருப்பு சுடுறதுன்னு சொல்றோம், தொட்டு பார்த்தா நெருப்பு சுடுறது. ஜலம் பெருகக்கூடிய தன்மையோடு இருந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல வச்சாக்கா ஜலம் இருக்காது, அது தானா அது போயிட்டே இருக்கும், அதுக்கு தடை இல்லாத வரைக்கும். இப்படி எல்லாம் வஸ்துக்களுடைய தர்மத்தை நாம பிரத்யக்ஷமாக நேரிடையாக உணர்ந்து கொள்கிறோம். ஆகையால பிரத்யக்ஷ பிரமாணம் தான் பலம் என்று சொல்லலாம். ஆனா எந்த விஷயங்கள்லாம் புலன்களால அறிய முடியாதவையாக உள்ளனவோ அந்த விஷயங்கள்ல சாஸ்திரம் பிரமாணம் என்றுதான் சொல்லப்பட்டது. அவ்வளவு தூரம் போவானா, நாம இந்தியால இருந்துட்டு இருக்கோம், பாரத தேசத்துல இருந்துட்டு இருக்கோம், விதேசத்துல வேற தேசத்துல இப்ப அந்த இடத்துல இன்னைய தினத்துல வாதாவரணம் எப்படி இருக்கும், அங்க ரொம்ப குளிருமா வெயிலா இருக்குமா, ரொம்ப வெயிலா இருக்குமா எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்க நாம போய் பிரத்யக்ஷமா அனுபவிச்சு நம்மளால உணர முடியாது. அப்போ அங்க நமக்கு ரொம்ப வேண்டியவர்களாக இருந்துட்டு இருக்கிறவா இங்க ரொம்ப குளிரா இருக்கு என்று சொல்ற, அந்த குளிர் எவ்வளவு குளிரும் என்று ஒரு வார்த்தை கேட்கிறோம். அதுக்கு அவ என்ன சமாதானம் சொல்லுவான்னா, நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக டெல்லியில ஜனவரி பிப்ரவரியில எவ்வளவு குளிர் இருக்குமோ அந்த மாதிரி 4 மடங்கு குளிர் அதிகமா இருக்கு இங்க அப்படின்னு சொல்ற. எங்க பார்த்தாலும் பனிப்பொழிவு இருக்கு, ஆகையால சஞ்சாரமே பண்ண முடியல அப்படின்னு எல்லாம் சொல்றாவ. நாம அப்படியே அதை ஏத்துக்கிறோம். இங்க இருந்துட்டு அதை அனுபவிக்காமலே நம்ம கண் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான் அது, அதை அப்படியே நாம அங்கீகரிக்கிறோம். அப்ப அங்கீகரிக்கச்சே ஒரு விஷயம்தான் அங்க முக்கியமானதாக கருதப்படுகிறது. நாம யாருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறோமோ அவளிடத்துல நமக்கு இருக்கிற ஒரு விசுவாசம், அவ நம்மளிடத்துல பொய் சொல்ல மாட்டா, அவ நமக்கு ஆப்தர்கள், நம்மளுடைய நன்மையை விரும்புபவர்கள் என்று நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். அதுக்கப்புறம்தான் அவ வார்த்தையை நாம அங்கீகரிக்கிறோம். இப்ப இன்னைய தினத்துல விதேசத்துல ரொம்ப குளிருமா அப்படின்னு நாம மீதி பேருக்கு சொல்றோம். இப்ப இது இந்த இடத்துல வரச்சே சப்தம்ன்றது ஒரு பிரமாணம். இந்த சப்தம்ன்ற பிரமாணத்தினால, அந்த சப்தம்ன்ற பிரமாணம் எதுனாக்க ஆப்த வாக்கியம், நம்மளிடத்துல ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர்களுடைய வார்த்தை அதுவும் பிரமாணமாக இருக்கும். எந்தெந்த விஷயத்துலன்னு கேட்டோம்னாக்க நம்மளால புலன்களால நேரடியாக அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள்ல வரச்சே அந்த ஆப்தர்களுடைய வாக்கியம் பிரமாணம் என்பதுதான் உலக வழக்கில் இருந்துருக்கு. இது அப்படியே வேதத்துக்கு அப்ளை பண்ணணும். வேதம்ன்றது மாதாபிதர் சஹசிரேபியா வத்சலதரம் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையிடத்திலையும் தாய் தந்தையருக்கு பரிவுன்றது ரொம்ப அதிகம். வேதம் நம்மளிடத்துல ஒரு தாய் தந்தையராக இருந்திருக்கிறவா நம்மளிடத்துல எவ்வளவு பரிவு வைக்கிறாளோ, வாத்சல்யத்தோட எவ்வளவு இருக்காளோ, அந்த மாதிரி 1000 மடங்கு பரிவோட வேதம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றது. ஆகையால வேதத்தை காட்டிலும் ஆப்ததமம், அதாவது ரொம்ப நெருக்கமானது, நம்ம விஷயத்துல ஹிதத்தையே நினைக்கக்கூடிய வேற ஒரு சப்தம் கிடையாது. ஆகையால வேதம்தான் எல்லாவற்றையும் காட்டிலும் விஸ்வசனீயம், நம்பிக்கைக்கு உரியதானதாக இருந்திருக்கு. அந்த வேதத்துல சொல்லப்பட்டவை எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காகவே சொல்லப்பட்டவை. இதுதான் இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இது பிரத்யக்ஷத்தை காட்டிலும் வேதத்துக்கு பிராமாண்யம் அதிகம்னு எப்படி சொல்றோம்னு கேட்டோம்னா, புலன்களால அறிய முடியாத ஒரு விஷயத்துல கல்கண்டு இனிக்கும்ன்றது புலன்களால அறியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அறிய முடியாத விஷயம் ஆத்மான்னு ஒண்ணு சொல்றோம், ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றோம், பெருமாள் 4 திருக்கைகளோட இருந்திருக்கேன்னு சொல்றோம், சரணாகதி பண்ணா மோட்சம் வரும்னு சொல்றோம். இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வேதம் பிரமாணம் என்று சொல்லுகின்றோம். ஆகையால நம்மளுடைய சம்பிரதாயம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. பிரத்யக்ஷமாக பார்க்கறதுக்கு விரோதமாக வேதம் சொல்லாது சாதாரணமா. ஆனா அந்த வேதத்துல சொல்லியிருக்கிறத நாம சரியா புரிஞ்சுக்கணும், அந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தையும் முறைப்படி அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. அடுத்த கேள்வி, வேதமும் ஒரு வாக்கிய அமைப்போட தான் இருந்துருக்கு. இப்ப வாக்கிய அமைப்போட இருக்கிறது எல்லாமே யாரோ ஒருவரால் இயற்றப்பட்டதாக தானே இருக்கணும். இப்ப ரகுவம்ச மகாகாவியமோ அல்லது ராமாயணமோ இதெல்லாம் காளிதாசன், வால்மீகி போன்றவராலே இயற்றப்பட்டது தானே. அந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒருத்தர், யாரோ ஒருத்தர் அதை எழுதியிருக்கார் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? அதை ஈஸ்வரனே எழுதினதா நாம நினைக்கலாமா? அப்ப வேதத்தை இயற்றியவர் யார், அல்லது வேதத்தினுடைய நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்துல என்பது அடுத்த கேள்வி. இந்த சம்சயத்துக்கு சமாதானம் என்னன்னா, வேதம் அபௌருஷேயம், வேதம் ஒருவரால் இயற்றப்பட்டது அல்ல. பெருமாளை கூட வேதத்தை அவர் இயற்றவில்லை. அதாவது நாம பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை சொல்லி சொல்றோம், பெருமாளே சாட்சாத் பெருமாளே உபதேசம் பண்ணது பாஞ்சராத்திர சாஸ்திரம்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி கூட வேதத்தை சொல்ல முடியாது. பெருமாள் எப்படி நிச்சயமாக இருந்துருக்கிறோ அப்படிதான் வேதமும் எப்பவும் நிச்சயமாக தான் இருந்துருக்கு, ஒரே மாதிரியாக தான் இருந்துருக்கு. அப்ப அடுத்த ஒரு கேள்வி வருது, மகாப்பிரளய காலத்துல எல்லாமே அழிந்து விடுகிறதுன்னு சொல்லி சொல்றோம். வேதம்ன்றது சப்தராசி, அதுவும் அழிஞ்சு உள்ளாமல்லையோ? அப்போ போன சத்ருயுகத்துல இருந்த வேதம் வேற, இப்ப இருக்கிற வேதம் வேறையா இருக்குமா? இல்ல ஒரே வேதம் தான் எல்லா சமயத்திலயும் இருந்துருக்கா? இப்ப எல்லா சமயத்திலயும் இருந்ததுன்னா பிரளய காலத்துல வேதம்லாம் வேதத்துக்கு அழிவில்லையா? இப்ப மறுபடியும் அடுத்த யுகத்துல சிருஷ்டி காலத்துல வேதம் எப்படி வந்தது? இதெல்லாம் ஒரு சம்சயம். இங்க சொல்லச்சே, இந்த வேதத்தை முழுசாக தெரிஞ்சின்றவர் பெருமாள். வேதத்துக்கு வேதம் மொத்தத்தையும் அறிந்தவராக இருக்கவர். மகாப்பிரளய காலத்துல நம்ம மாதிரி இருக்கிற சேத்தனர்களால வேணா வேதத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கலாம். ஆனா அப்பவும் பெருமாள் அந்த வேதத்தை அவர் அறிந்தவராக தான் இருந்துருக்க. பெருமாளுக்கு அது, அவர் சர்வஜ்ஞராக இருக்கிறதுனால அப்பவும் அவருக்கு தெரியும். எஸ் ஏ நிஸ்வசித்தம் வேதகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளுடைய மூச்சு காற்றாக திகழ்வது வேதம். பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சே என்ன பண்றேன்னாக்க, யோ பிரம்மாண்டம் விதாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ச பிரஹிணோதி தஸ்மை. பிரம்மாவை சிருஷ்டி பண்றே, சிருஷ்டி பண்ணிட்டு வேதத்தை உபதேசம் பண்றேன். அந்த வேதத்தினுடைய உபதேசம் என்னன்னாக்க, கடந்த காலத்துல கடந்த சத்திரம் இந்த மகாப்பிரளயத்துக்கு முன்பு வேதம் என்னென்ன அனுபூர்வியோடு இருந்ததோ அப்படியே பெருமாள் அத பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றேன். இதுல பெருமாள் ஈஸ்வரனை இயற்றுவதுன்றதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. என்ன, பெருமாள் நிச்சயமா இருக்கார், வேதமும் நிச்சயமா இருக்கு. பெருமாள் சர்வஜ்ஞரா இருக்கிறதுனால அந்த வேதம் மொத்தம் அவருக்கு தெரியும். அது எந்த ஒரு முறையில இருந்துருக்கோ அக்ஷரராசி, அதே அக்ஷரராசி அந்த முறையிலேயே பிரம்மாவை படைத்து நான்முகனாக இருந்துருக்கிற பிரம்மாவுக்கு நான்கு முகங்களாலும் எப்பவும் வேதத்தை அவர் சொல்லிண்டே இருக்கணும்ன்றதுக்காக வேதத்தையும் உபதேசம் பண்றேன். அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற சாஸ்திர வேதந்தான சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் காட்டுகின்ற வழிமுறைப்படி பிரம்மா சிருஷ்டியாதிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் பெருமாளுடைய எண்ணம். ஹர்த்தும் ஸ்தமஹா சதசசி அசத்து இதி விவேக்து காமஹான்னு பெருமாள் என்ன பண்றேன்னா, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற, பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண பிறகு இந்த பிரபஞ்சத்துல அஜ்ஞானம் இருக்கும். அஜ்ஞானமாகிற ஒரு இருட்டு, அந்த இருட்டை போக்கடிக்கிறதுக்காக சாஸ்திரமாகிற ஒரு விளக்க கொடுக்கிற, மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. மானம் அப்படின்றது இருக்கச்சே சாஸ்திர ரூபமான பிரமாணம். இந்த சாஸ்திரம்ன்றது வேதசாஸ்திரா தரநாஸ்தின்னு சொல்லியிருக்கிறபடினால வேதம் தான். இது பிரதீபம் இவ இருட்டில் நடந்து போகச்சே, கையில ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு நடந்து போனோம்னாக்க அந்த போற வழி தெரியும். இல்லைன்னா கல்லு முள்ளில் போய் தடுமாறி கீழே விழுவோம் நம்ம. அப்படி தடுமாறி கீழே விழாத இருக்கிறதுக்காக வேதமாகிற ஒரு சாஸ்திரம் இருக்க, அந்த மானம் அத பிரதீபம் இவ காருணிகா ததாதி. பெருமாள் பரம காருணிகாக இருக்கிறபடினால, ஐயோ இந்த சேத்தனங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றமே, இந்த சேத்தனங்கள்லாம் தவறான வழியில போகாமல் நேர் வழியில போகணும், நல்ல வழியில போகணும் என்கிற ஒரே காரணத்தினால இந்த சேத்தனர்களிடத்துல இவளை நல்வழிப்படுத்தணும்ன்ற ஒரு கருணையினால பெருமாள் இந்த வேதமாகிற சாஸ்திரத்தையும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ற என்று சொல்ற. ஆகையால வேதம்ன்றது அபௌருஷேயம், ஒருவரால் இயற்றப்படாதது அது. ஏன்னா இதுக்கு ரொம்ப பெரிய விசாரம்லாம் மீமாம்சா சாஸ்திரத்திலையும் பண்ணிருக்கான். நம்ம பாஷ்யகாரரும் வேதார்த்த சங்கிரகத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கார். ஆனா இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில இந்த அளவு போறோன்றதுக்காக நான் இந்த வேதத்தினுடைய மேன்மைய இதோட நாம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிறோம். நாம இப்ப இதுல இருந்து வேதம் தோன்றிய விதம் எப்படி என்பதும் வேதத்திற்கு மேன்மை சொல்வதற்கு காரணம் என்னன்றதையும் நாம பார்த்தோம். ஏன்னா வேதம் பெருமாள் மாதிரி எப்பவுமே இருக்கிறது, பெருமாளுடைய மூச்சு காத்தாக இருந்துருக்கு, நம்மளுடைய அஜ்ஞானம் எல்லாவற்றையும் போக்கடிக்க கூடியதாக இருக்கிறதுனால வேதத்துக்கு ஒரு மேன்மை. இந்த வேதம்ன்றது ஒருவரால் இயற்றப்படவில்லை, ஏற்கனவே எப்படி இருந்ததோ இருந்த பிரகாரம் பெருமாள் உபதேசம் பண்ணி அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம், வேதத்தினுடைய பெருமையை அறிந்து கொள்கிறோம்ன்றதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இந்த வேத பாகம் முழுவதுமே பிரமாணமா அல்லது ஒரு சில பாகம் மட்டும் பிரமாணமா என்று அடுத்த கேள்வி. வேதம் முழுசுமே பிரமாணம் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாட்சரங்கள் ஒவ்வொன்றுமே எம்பெருமானுடைய திருநாமமாகவே கருதப்படுகின்றன. ஆகையால அந்த வேதத்தை நாம் அத்தியனம் பண்ணுவானாக்க அது பகவன் நாமாவை எத்தனையோ சகசிரநாமக்களை சொன்ன பலன் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால வேதம் தொடக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு முழுசா கடைசி வரைக்கும் எல்லா வேதங்களும் பிரமாணம்தான். எல்லா வேதத்துல இந்த பாகம்லாம் தள்ள வேண்டியது, இந்த பாகம் மாத்திரம் அங்கீகரிக்க வேண்டியதுன்றது கிடையாது. எல்லாமே பிரமாணம்தான், எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்பதுதான் நம்முடைய சித்தாந்தத்துல வேத விஷயமான நிலைப்பாடு. வேத விஷயமான மேலும் சில சம்சயங்கள் உள்ளன, அந்த சம்சயங்களுக்கு சமாதானத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.